வீடும் மஞ்சாம்பிகை அம்மா. நெஞ்சம் முழுவதும் ரொம்பி கிடக்கிற சஞ்சலம் சொல்லம்மா, ஐயன் கருந்தோட எண்ணி தவிக்கிற சங்கடம் என்னம்மா, தேதிகளை எண்ணி தேம்பும் கண்ணி காலங்களை பாரம்மா, காலக்கோலங்களை பாரம்மா. மஞ்சள் மனம் வந்து கொஞ்சி கூல வீடும் மஞ்சாம்பிகை அம்மா, உன் நெஞ்சம் முழுவதும் ரொம்பி கிடக்கிற சஞ்சலம் சொல்லம்மா. அந்த சாமி மேலே சந்தனம் மணக்கும் அருமையான சொகுசு, சாமி சத்தியம் பூமி சத்தியம் சரிஞ்சிடாத பவுசு, அதை ஏமி என்னன்னு சாமி ஒன்னு எடுத்து சொல்லுறம் அவுசு, நம்ம ஐயனும் நம்ம அப்பனும் தந்த பரிசு, அதனாலே வந்த வரவு ரொம்ப பெருசு. மஞ்சள் மனம் வந்து கொஞ்சி கூல வீடும் மஞ்சாம்பிகை அம்மா, உன் நெஞ்சம் முழுவதும் ரொம்பி கிடக்கிற சஞ்சலம் சொல்லம்மா. காலம் எந்த ஜென்மத்தில் நடக்கும் எண்ணி பாரம்ம, எங்களில் தாய் எப்படி கேட்டது கிடைக்கும், ஐயனும் அப்பனும் சேர்ந்ததினாலே பூமிக்கு நிம்மதி பிறக்கும் என மெய்யை உணர்ந்து எழுதியதால் மேதினி இன்னமும் சிறக்கும், இதை உணர்ந்தால் அருள் சுரக்கும் இன்பம் பிறக்கும், உங்கள் மனமும் ஐயன் மனமும் ஒன்று கலக்கும். மஞ்சள் மனம் வந்து கொஞ்சி கூல வீடும் மஞ்சாம்பிகை அம்மா, நெஞ்சம் முழுவதும் ரொம்பி கிடக்கிற சஞ்சலம் சொல்லம்மா, ஐயன் கருந்தோட எண்ணி தவிக்கிற சங்கடம் என்னம்மா, தேதிகளை எண்ணி தேம்பும் கண்ணி காலங்களை பாரம்மா, காலக்கோலங்களை பாரம்மா. மஞ்சள் மனம் வந்து கொஞ்சி கூல வீடும் மஞ்சாம்பிகை அம்மா, உன் நெஞ்சம் முழுவதும் ரொம்பி கிடக்கிற சஞ்சலம் சொல்லம்மா.